கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு சிரிப்புல சிக்கிக்கிட்டு ஆடுதடி இந்த மனசு சம்மதிச்ச மறுக்கல சத்தியமா வேறு சொல்ல ஒன்னு இந்த வயசு வெட்ட வெடி புல்லுதா கட்டில இருக்கு கொட்டி வச்ச மல்லிகை இருக்கு யாரு நம்ம கேக்குறது ஜாடையில பாக்குறது கொடி கொஞ்சம் கிளி இஷ்டப்படி என்ன கட்டி புடி அடனியாச்சு நானாச்சு என்ன கட்டிப்புடி அடனியாச்சு நானாச்சு.